శ్రీమాన్ వెంకటమాచార్య కవితాకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం తదాహతి యస్య వాకృతి పర్యంతయతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. వందే బృందావనచరం వల్లవీజనవల్లభం జయంతి సంభవం ధామ వైజయంతి విభూషణం జన్మాద్యస్య యతోన్వయాదితరతశ్చార్థేష్వభిజ్ఞస్వరాటే తేనే బ్రహ్మకృతాయ ఆదికవయే ముహ్యంతి యం సూరయః తేజో వారిమృదాం యథా వినిమయః యత్రత్ర సర్గో మృషా ధామ్నా స్వేన సదా నిరస్తకుహకః సత్యం నిరస్తకుహకం సత్యం భరుం ధీమహి. ధర్మ ప్రోజ్జిత కైతవోత్ర పరమో నిర్మత్సరాణాం సతాం వేద్యం వాస్తవమత్ర వత్సు శివదం తాపత్రయోన్మూలనం శ్రీమద్భాగవతే మహామునియుతే కిం వా పరైరీశ్వరః సద్యో హృద్యవరుధ్యతేత్ర గతిభిః శుశ్రూషభిస్తక్షణాత్ నిగమకల్పతరో కలితం ఫలం శుకముఖాదమృతద్రవ సంయుతం పిబత భాగవతం రసమాలయం ముహురహోరసికా భువి భావుకాః. நாமோ இப்பொழுது ஸ்ரீமத் பாகவதத்தில் ஏழாவது ஸ்கந்தம், அதனுடைய ஆரம்பத்தில் மகர்ஷிகளுடைய உபதேசங்களை கேட்டுருக்கோம். அந்த மகர்ஷிகளுடைய உபதேசத்தில் வரைச்சு முதல் ஸ்கந்தத்தில் பரீட்சித்த மகாராஜா சுகரை பார்த்து கேட்கிற, பெருமாள் எல்லாருக்கும் சமமாக தானே இருந்துருக்கு, அவருக்குன்னு சத்ருக்கள் யாருமே கிடையாது, அவர் சர்வபூத சுகிருத்தாக இருந்துருக்காரு, அப்படி பெருமாள் எழுந்தருள் இருக்கச்சு, அசுரர்கள் பட்சத்துக்கு பெருமாள் எதிரியாட்டமும் தேவர்களுடைய பட்சத்தை சார்ந்தவராகவும் இப்படிலாம் தோன்றது, இது என்ன காரணம் என்ன தெரியலையே, அதை நீர் சொல்லணும்னு அவர் விசாரிக்கிறார். அதுக்கு சுகர் நல்ல கேள்வி கேட்ட, நீ இப்படிப்பட்ட ஒரு அந்த பகவத் பக்தர்களுடைய மகாத்மியத்தை கேட்கும்படியான ஒரு நிலை வந்திருக்குனாக்கா இதுக்காட்டிலும் வேற என்ன வேணும். இதே மாதிரி சந்தேகம்தான் யுதிஷ்டருக்கு வந்தது. அப்ப நடந்த விஷயத்த உனக்கு நான் சொல்றேன்னு சொல்லி சொல்ற. அந்த யுதிஷ்டர் ராஜசூய யாகம் பண்ணச்சே சிசுபாலன் பலமுறை கண்ணனை தவறான வார்த்தைகளால தூஷித்தான். ஆனாலும் கடைசியில கண்ணனால அந்த சக்கராயுதத்தினால வதம் ஏற்பட்டு சிசுபாலன் இத்தனை பேர் பார்த்துட்டே இருக்கச்சேயே அந்த சாயுச்சம் மோட்சத்தை அடைஞ்சவனாக ஆறான். இத்தனை மகர்ஷிகள்லாம் தங்களுக்கு வேணும் வேணும் வேணும்னு பிரார்த்திக்கிற, அவர்களால அடைய முடியாததாக இருந்துருக்கிற அந்த மோட்சத்தை சேவிக்கொண்ட பிராப்திய எப்ப பார்த்தாலும் கண்ணனை விஷவனாக இருந்துருக்கிற சிசுபாலனுக்கு அனுகிரகம் பண்ணிருக்காரு, இது என்ன காரணம் தெரியலையே என்று யுதிஷ்டிரர் கேட்கிறார். அதுக்கு நாரதர் சமாதானம் சொல்றார், இது கண்ணனை விஷத்தினால அவருக்கு மோட்சம் வந்துடுத்துன்றது இல்ல, ஜன்மாந்தரத்துல அவெல்லாம் கிருஷ்ணலோகத்துல பெருமாளுக்கு துவாரபாலகாலாக இருந்த கைங்கரியம் பண்ணினோவா, கால விசேஷத்துல சனகசனந்தனாதிகளாலே அந்த பாகவதர்களுடைய உத்தரவுள்ள சீற்றத்துக்கு காரணமாக இருந்ததுனால இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது, அதனால இவாளுக்கெல்லாம் இப்போ அந்த நிலையை போக்கடிச்சிருந்து பழைய ஸ்தித்தியில போறதுக்கு இப்படி கர்ணனுடைய அனுகிரகம், இந்த மாதிரியான ஒரு அனுகிரகம் ஏற்பட்டது என்பத சொல்லி சொன்னார். அந்த எம்பெருமான பக்தியோட காமத்தினால கோபியர்கள் போல காமாது குரோத் வேஷாது பயாது ஸ்னேகாது யதா பக்தேஸ்வரே மனஹா ஆவேஷ்ய ததும் ததகம் ஹித்வா பாவஹா தத்கதிம் கதாஹான்னு இப்படி ஏதோ ஒரு பிரகாரமாக பெருமாள் தன்னை நினைக்கும்படியாக பண்ணி அவர்களை தன்னை அடைவிப்பிக்கிறார் என்பதுதான் சத்தியமான விஷயம்ன்றத்தை உபதேசம் பண்ண அந்த விற்த்தாந்தத்தை சொல்லிட்டு வரச்சேதான் கிரண்ய கசிப்பு இவர்கள் ரெண்டு பேரும் முதல்ல இது பண்ணா, அதுக்கப்புறமா ராவணன் கும்பகர்ணன், அதுக்கப்புறமா தான் கடைசியில சிசுபாலன் லாவர்த்தன் இவெல்லாம் வந்திருக்கான்னு சொல்லி சொன்னார். இப்போ இதுக்கப்புறமா பிரம்மாவதாரத்தை பத்தி சொல்ல போறேன். புத்திரே கதமாசீன் மகாத்மனி ப்ரூஹி மே பகவன் ஏன பிரக்லாதாச்சுதாத்மதாம். யுதிஷ்டர் கேக்குறே, எல்லாருக்கும் அவ பசங்கன்னாக்க ரொம்ப ரொம்ப பிரீத்தியோட தான் இருக்கும். அந்த பசங்க குழந்தைகள், அதாவது அவ பையன் இருந்தான்னாக்க அவனிடத்துல ரொம்ப பிரீத்தியோட தான் இருப்பா. அவன் தப்பு பண்ணா கூட அவ கண்ணுல அந்த தப்பெல்லாம் படாது. எல்லா விதத்திலையும் அந்த குழந்தைகளை ரட்சணம் பண்ணணும், அந்த குழந்தைகளுக்கு நல்லதையே பண்ணணும் தான் எல்லாரும் நினைப்பா. அப்படி இருந்துருக்கச்சே பிரகலாதன் விஷயத்துல ஹிரண்யகசிப்புக்கு ஒரு சீற்றம் ஏற்பட்டது. அந்த கோபம்ன்றது எவ்வளவு கோபம் அப்படின்னா, பிரகலாதனை மலையிலேருந்து உருட்டி ஓடுற அளவுக்கு எப்படியானா பிரகலாதம் ஒழிஞ்சா போறோன்றது, பிரகலாதனை நெருப்புல போடுறது, சமுத்திரத்துல போடுறது, இப்படி எல்லாம் பண்ணி பிரகலாதனை அழிக்கணும்ன்ற அளவுக்கு ஒரு சீற்றம் ஏற்படுகிறதுனாக்க, அப்போ உலக இயற்கைக்கு இது மாறுபட்டதாக இருந்திருக்க. அப்படி என்ன பிரகலாதன் தப்பு பண்ணிட்டான், அவனிடத்துல போய் இப்படி ஒரு துவேஷம் ஏற்பட்டது, இதுக்கு நேர்தான் சமாதானம் சொல்லணும், இது என்ன காரணம்னு எனக்கு புரியலையேன்னு யுதிஷ்டர் கேக்குறேன். அதுக்கு சமாதானம் சொல்றதாக ஆரம்பிச்சு இந்த நாரதர் சொல்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு வர அடுத்த அத்தியாயத்துல இந்த சன்னிவேசத்தை பார்க்கணும். பிரதமாவதாரத்தை பத்தி சாதிக்க போற அதுக்கு முன்ன நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இப்ப சொல்லிட்டு வர. திதிக்கு இரண்டு குழந்தைகள், ஒருத்தன் ஹிரண்யாட்சன், இன்னொருத்தன் ஹிரண்யகசிப்பு. ஹிரண்யகசிப்பு தான் ஜேஷ்டர் பெரியவர், ஹிரண்யாட்சன் தான் தம்பி. அப்போ இந்த ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிப்பு இதை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த கசிப்பு பிரஜாபதியினுடைய மனைவி அனுப்படினால இவர் ரெண்டு பேரும் போறதுக்கு காரணமாக இருந்தவன் இந்திரன் சொல்லிட்டு இந்திரனையே வதம் பண்ற மாதிரி தனக்கு வேணும்னு தபஸ் பண்ணா அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்லியிருக்கோம். இப்போ ஹிரண்யாட்சனுடைய வதத்தை ஏற்கனவே மூணாவது ஸ்கந்தத்திலேயே சொல்லிட்டேன். பெருமாள் வராகனாக அவதாரம் பண்ணி பூமி பிராட்டியை ரட்சணம் பண்றதுக்காக ஹிரண்யாட்சனை வதம் பண்ணி பூமி பிராட்டியை ரட்சணம் பண்ணேன்றது நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஹிரண்யாட்சன்ற கூட பிறந்த தம்பி ஹிரண்யகசிப்புக்கு, அதனால ரொம்ப மனசுக்கு கிளேசம் ஏற்பட்டுதான். யாருக்குதான் இருக்காது அந்த ஹிரண்யகசிப்புக்கு. அதோடு இல்லாத குரோதம் அப்படியே கொண்டு தம்பிய யாரு கொன்னாலோ அவள்கிட்ட ஒரு பெரிய கோபம் வருதான் அது. ஆகையால அந்த கோபத்தோட அந்த சபையில இருக்கவளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றானா, ஆகச்சேதம் சந்தஷ்டதனச்சதா கோபோஜ்வலத்யாம் சற்றுர்பியாம் நிரீட்சன் தூம்ரமம்பரம். కరాలదం ట్రోగ్రదృష్ట్యా దుష్ప్రేక్ష్య భృగుడి ముఖ శూలముద్యమ్య సదసి దానవాన్ ఇదమబ్రవీత్. சில பேருக்கு எல்லாம் கோபம் வந்ததுன்னாக்க என்ன பண்றான்னே தெரியாது. அப்படியே இவன் என்ன பண்ணாலும் அப்படியே கோபம் கண்ணெல்லாம் செவந்து போயிடுச்சான். இரண்டக்கசிப்பு கோபத்தினால தள்ள கடக்கிறக்கிறாரு கடிக்கிறானா. அப்படியே அந்த சக்ஷு கண்ணல்ல பார்த்தோம்னா அப்படியே கோபம் தெரியறது. அப்படியே அதோட அந்த முகத்திலையும் பார்க்கணும் ஒரு உக்ரமான ஒரு திருஷ்டி. அந்த புருவங்களை நெரிப்பு இதெல்லாத்தையும் பார்த்தோம்னாக்க பார்க்கவே முடியாத மாதிரி அவ்வளவு ஒரு கடோரமாக இருந்துட்டு இருக்கானா. அப்படி இருந்துட்டு அவன் பேசுறான். ஒரு சோளத்தை கையில எடுத்துட்டு அவன் வந்து அங்க இருக்கிற ராட்சசாலாம் பார்த்து அவளை பார்த்து பேசுறான். போ போதானவதை தேஜாக த்விமூர்த்திரக்ஷசம்பர சதபாகோ ஹயக்ரீவ நமுதே பாகயில்வல. இங்க போபோன்னு தானவதைத்தையன்னு இவாளை பார்த்து சொல்லி சொல்றார். அதுல த்ரிமூர்த்தன் ஒருத்தன், சம்பரன், சதபாகு, ஹயக்ரீவன், நமுச்சி, பாகன், இல்வலன், இப்படி எல்லாம் இவாளுக்கெல்லாம் பார்த்துட்டு சொல்லி சொல்ற. ஸ்ருணுதானந்தரம் சர்வே கிரியதா மாசுமாச்சிரம். நான் சொல்ல போறது ஜாக்கிரதையா கேளு, ரொம்ப சாவதானமா கேளுங்க. கேக்குறதோட மாத்திரமில்ல, சொல்ற பிரகாரம் பண்ணவும் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, சபத்னை காதிதா க்ஷுத்ரைஹி பிராதா மே தைத சுஹ்ருதி பாஷ்ணி கிராஹேண ஹரிணா சமேனா பிபதாவனைஹி. என்னடா இது, என்னத்துக்கு பூக்கமும் உனக்கு வந்திருக்கு என்று கேட்டா, க்ஷுத்ரமாக இருந்திருக்கிறவர்களால என்னுடைய எதிரிகளால காதிதா என்னுடைய தம்பி கொலை பண்ணப்பட்ட. யாரால பண்ணப்பட்டன்னா, பாஷ்ணி கிராகேண ஹரிணா சமேனா பிபதாவனைஹி. ஹரிணா காதிதா பெருமாளாலே, ஹரினாலே, நாராயணனாலே என்னுடைய தம்பி கொலை பண்ணப்பட்டான். அந்த நாராயணன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவருக்குன்னு ஒரு சுயமா ஒரு எந்த இதுவும் கிடையாதான். பாஷ்ணி கிராகேணன்னு சொல்ல சொல்ற, அவரோட கூட யார் சேர்றாளோ, சேர்றவா என்ன சொல்றாளோ, அந்த சொல்றத கேட்டு செய்யறவராக இருந்துருக்கான் பெருமாள். அதுதான் அவருண்ட ஒரு முக்கியமான விஷயம். அதாவது தேஜோமயமாக விக்கிரமனாக இருந்தாலும் கூட அவன் என்ன பண்றான்னா, அவன் தன்னுடைய தனக்குன்னு ஒரு சுவாவம் இல்ல இல்ல. அவன் யாரு, அந்த ஒவ்வொரு யாரு தேவதைகள்லாம் எப்ப பார்த்தாலும் அந்த பெருமாள் போய் அடையறான், எனக்கு எந்த கஷ்டம் வருது, என்ன நீ காப்பாற்றணும் காப்பாற்றணும்னு சொல்லி சொல்றான். யார் போய் கேக்குறாளோ கேக்குறவாளாலும் சொல்லி சொல்றா. இப்படி பிருஷ்டோபத்பலகேனன்னு அர்த்தம், யார் கேக்குறவாளோ கேக்குறவாளுக்கு உபகாரம் பண்றதுன்ற ஒரே ஒரு எண்ணம் தான் அவருக்கு இருக்கே தவிர, அவர் அவரை பொறுத்த வரைக்கும் பெருமாளை பொறுத்த வரைக்கும் சமமானவர் தான். அவரால பண்ணிட்ட சரி என்ன பண்ணணும் அப்படின்னா, தஸ்ய தியக்த ஸ்வபாவஸ்ய கிரணேர் மாயாவானோ குசஹாம் பஜந்தம் பஜமானஸ்ய காலசேவா ஸ்திராத்மன. எப்படின்னா, பெருமாள் எப்படி இருக்குன்னா, அவர் சூரியன் மாதிரி தேஜஸோட இருந்தாலும் கூட இவன் மாயாவ நோக்கு சகான்னு சொல்ற, மாயோபாத்தமாக இருக்கிற வராக ரூபமாக இருந்துட்டு. என்ன பெருமாள் எப்படி வந்து அவர் போய் போயும் போயும் வராக ரூபமாக இருக்கலாமா? அவர் எவ்வளவு தேஜோமயமாக இருந்திருக்க, ஜோதிஷான் ஜோதிஷாக இருந்திருக்கிற பெருமாள், இவரை ஆசிரியச்சு இவெல்லாம் கேட்டதுனாலதான் அவர் மாயையாக இருந்திருக்கிற ஒரு தண்ணி ரூபமாக இருந்திருக்க. ஆகையால தனக்குன்னு ஒரு சுபாவம் ஒன்றும் கிடையாது. யார் கேட்கிறாளோ கேட்கிறவா என்ன சொல்றாளோ அது செய்யறது தான் அவருக்கு சுபாவமே தவிர, அவர் தன்னுடைய தேவதா ரூபத்தை கூட தியாகம் பண்ணி தன்னை யார் அடைந்து கேட்கிறவளாக இருந்திருக்காளோ அவளை இவர் பின்தொடராக இருந்திருக்காரு. அப்போ இந்த ஹரிதாம் இதுக்கெல்லாம் காரணம் அவரு மச்சோல பின்ன கிரீவசியர்ணவை என்னுடைய சூலத்தினால அந்த பெருமா அந்த ஹரியனுடைய கழுத்துல நெரிச்சு அதுல இருந்து ரத்தம் பாயணும், அந்த ரத்தத்தை கொண்டு என் தம்பிய தர்ப்பணம் பண்ணணும், தம்பிய திருப்தி பண்ணணும், ஆகையால அதுக்காக தான் பண்ணணும். சரி, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? இவாள் நீங்களா என்ன பண்ண, நாங்களா என்ன பண்ணணும் என்ன சொன்ன, அதுக்கும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன், நானு அதை கேளுங்க என்ன சொன்ன. நீ பண்ண வேண்டியது என்னன்னா, இப்போ ஒரு மரம் இருக்குன்னாக்க மரத்தை அழிக்கணும்னாக்க அதுக்காக ஒவ்வொரு களையா வெட்டின்னு இருக்கணும்னு அவசியம் இல்ல. வேர்ல வேற கணக்கு அதை நம்ம வெட்டி விட்டோம்னாக்கா மரம் தானா வாடி போயிடும். அந்த மாதிரி பெருமாள் அழிக்கணும்னாக்க விஷ்ணு ஹரிய அழிக்கணும்னாக்க அதுக்கு ஒரு வேல் வேர் இருக்கு, அந்த வேரைய நீங்க அழிச்சிட்டோம்னாக்க அவர் அழிஞ்சு போயிடுவே, அத பண்ணுங்கோ என்ன சொல்ற. தஸ்மின் கூட்டே ஹிதே நட்டே கிருத்த மூலே வனஸ்பதோ விடபா இவ சுஷ்யந்தி விஷ்ணு பிராணா திவௌகசா. விஷ்ணு பிராணா திவௌகசா, விஷ்ணுவை பிராணனாக உடையவர்களாக இருக்கிறவர்கள் அவர்கள் எல்லாம் பிராணம் போயிட்டுன்னா இந்த சரீரம் மொத்தம் தப்புன்னு விழுந்துட்டு போறது. பெருமாள் இல்லாத போயிட்டேருனாக்கா தேவதைகள்லாம் ஒண்ணும் இல்லாத போயிட்டு போறார், மொத்த பொருள் போயிட்டு போறார். ஆகையால அதுக்கு ஒரு காரியம் பண்ணுங்கோ, அதை பண்ணா சரியா போயிடும் அப்படின்னா என்ன பண்ணோம்னா இந்த பூமிக்கு போய் விப்ரக்ஷத்ரசமேதிதாம் சூதயத்வம் தபோயஜ்ஞ ஸ்வாத்யாய வ்ரததானினாம். எங்கெங்கெல்லாம் பூமியில போய் பிராமணர்கள்லாம் யாகயஜ்ஞங்களை பண்ணிட்டு இருக்காளோ, யாரெல்லாம் வேதாத்தியனம் பண்ணிட்டு இருக்காளோ, யாரெல்லாம் வேதத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்காளோ, யாரெல்லாம் பஞ்சமகா யஜ்ஞங்களை பண்ணி இப்படி பிராமண கிருத்தியங்கள் பிராமணர்கள் செய்ய வேண்டியதை அனுஷ்டிச்சுட்டு இருக்காளோ, அவ எல்லாரையும் போய் ஹிம்சை பண்ணுங்கோ என்ன சொல்லி சொல்ல. தேவரிஷி பிதிருபூதானாம் தர்மசேஜ பாராயணம். அது பிராமணால ஹிம்சை பண்ணாக்க பெருமாளுக்கு என்ன ஆக போறது, அவரை பண்ணாக்க தேவதைகளுக்கு என்ன ஆக போறது, என்னதுன்னு புரியலையே. என்னதுக்கோசரம் போய் பிராமணால ஹிம்சை பண்ணோம் அப்படின்னா, எத எத்திர த்விஜா காவோ வேதா வர்ணாசிரமா கிரியா தந்தம் ஜனபதம் யாத சந்தீபயத. எந்தெந்த இடத்துல பிராமணர்கள் இருக்காளோ, எங்கெங்கெல்லாம் பசுக்கள் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் வேதங்கள் இருக்கின்றனவோ, எங்கெங்கெல்லாம் வர்ணாசிரம தர்மங்கள் அனுஷ்டிக்கப்படுகின்றனவோ அந்த இடத்துக்கெல்லாம் போங்க நீங்கோ. அங்கெல்லாம் போய் அங்க எல்லாரையும் போய் துவம்சம் பண்ணுங்கோ என்ன சொல்லி சொல்றாரா. அவளை போட்டு ஹிம்சை பண்ண என்னன்னா, யஜ்ஞோவை விஷ்ணோஹு என்ன சொல்றக்கு, இந்த யாகம்ன்றது வேற எதுவும் இல்ல, பெருமாளைதான் யாகஸ்வரூபமாக இருந்துருக்க, யாகத்தினால ஆராதிக்கப்படுபவராக இருந்துருக்கிறவர் பெருமாள் தான். வேதமே வஜபேன் நித்யம் யதா காலம் தந்திரிதா நஹ்யஸ்யாஹு பரம் தர்ம உபதர்மோன்ய உச்சதே. வேதத்தை தான் சோம்பேறித்தனம் இல்லாத எப்பவும் நாம சொல்லிட்டு இருக்கிறது இருக்க, அதுதான் பரம் தர்ம, அதுதான் உத்கிருஷ்டமான தர்ம தர்மம், அதை காட்டிலும் வேற ஒரு தர்மம் இல்லைன்னு சொல்லியிருக்க. அப்ப அந்த வேதாத்தியனம் சொல்லி கொடுக்கறதையும் வேதாத்தியனம் பண்றதையும் நாம அழிச்சோம்னாக்க தர்மம் தான் எல்லாத்துக்கும் மூலமா இருக்கு. தர்மம் விக்கிரகவான்னு சொல்லி தர்மத்துக்கு ஒரு விக்கிரகம் அதாவது ஒரு உருவம் கொடுத்தோம்னாக்க அது ராமரா இருக்கும், கிருஷ்ணரா இருக்கும், அது பெருமாளா இருக்கும். ஆகையால அந்த தர்மத்தை அழிச்சவானாக்க பெருமாள் அந்த விஷ்ணுவுக்கு ஒரு அழிவு ஏற்படும். விஷ்ணு போயிட்டே இருந்தாக்க இவா எல்லாம் தேவதைகள்லாம் போயிடுவா. ஆகையால இந்த காரியத்தை நீங்க பண்ணுங்கோ என்ன சொல்லிட்டானா, இதனால மத்த பேரும் போறான். இவெல்லாம் இந்த ராட்சசாலாம் மீதி ராட்சசால சொல்லி இந்த திசையனுடைய தைத்தைய இவாள் எல்லாம் போய் இந்த மாதிரி எல்லாம் ஆஜ்ஞை பண்ணிட்டு பாக்கறான். பார்த்தா அந்த ஹிரண்யாட்சனுடைய பசங்கோ, அஞ்சாறு பசங்கோ, சகுனி, சம்பரன், திருஷ்டன், இப்படி எல்லாம் இருந்துருக்கா. முருகன், காலநாதன், மகாநாதன், இப்படி எல்லாம் இருந்துருக்கா. அவெல்லாம் அந்த குழந்தை தம்பி குழந்தைகள்லாம் அழுதுட்டு நின்னுருக்காளாம். பக்கத்துல தம்பியினுடைய மனைவி, அவ பேர் ருஷாபானுன்னு பேரு, அவளும் நின்னுட்டு இருக்கா. அவளும் கடல ஜலத்தோட இருந்துட்டு இருக்காளாம். அவங்களுக்கு அண்ணன் பார்த்தோம்னாக்கா இவ அம்மா திதி, அவளும் பாக்குறாளாம். எல்லாரும் அழறா, ஐயோ இரணியகசிப்பு போயிட்டாரேன்னு அழறாளாம். அத பார்த்துட்டு ரொம்ப மனசுக்கு கஷ்டம். அதுக்கு முன்ன இவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஹிரண்யகசிப்புக்கு என்னென்ன பண்ணணுமோ, அதான் ஹிரண்யகசிப்பு ஹிரண்யாட்சனுக்கு விதிவத்தாக என்ன பிரேத கிருத்தியங்கள்லாம் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாருனாக்கா நடக்கிற விஷயங்கள் பாக்குறான். அப்போ அம்மாவை பார்த்து ஹிரண்யகசிப்பு சொல்றான். அதுதான் இப்ப பாக்க போறோம் நாம இன்னைய தினத்துல. அம்பாம்பகே வதோ புத்ர வீரம் ஆர்ஹச சோசிதோ ரிபோரபிமுகே ஸ்லாக்யஹ சூராணாம் வதயீப்சிதஹ. அம்மா அம்பாம்பான்னு ரெண்டு பேரும் சொல்ற, அம்மான்னு சொல்லி திதிய பார்த்து சொல்ற வார்த்தை, இன்னொரு வார்த்தை இங்க மேல மேல மறுபடியும் அம்மா அம்மான்னு சொல்லி சொல்றது. பக்கத்துல ஹே வதூன்னு சொல்லச்சு, அவனுடைய ருஷாபான் ஒன்னு இருக்காள், ஹிரண்யாட்சனுடைய மனைவி, அவளை பார்த்து சொல்ற, பசங்களை பார்த்து சொல்லி சொல்ற, புத்திராகான்னு சொல்லி இவெல்லாம் பார்த்து ஹிரண்யகசிப்பு சொல்றான். அந்த ஹிரண்யகசிப்புனுடைய உபதேசம் கூட அற்புதமா இருந்துட்டு இருக்கும். அதுக்காக தான் நான் இங்க இதை விஸ்தாரமா சொல்ல போறேன், வேற ஒண்ணும் இல்ல. அவன் உபதேசம் பண்றான், ஒரு எதிரியினால யுத்தம் பண்ணி அழிஞ்சாருனாக்க அது வீரனுக்கு அழகுதான். யுத்தத்துல புறமுது கிட்டு ஓடி வந்து பழைக்கிறத காட்டிலும் அந்த எதிரியோட நேருக்கு நேர் இருந்து சண்டை போட்டு ஜெயிச்சாருனாக்க அது ஜெயிச்சாலும் விசேஷம்தான், ஜெயிக்காமல் மரணம் அடைஞ்சாலும் அதுவும் ஒன்னும் குறவில்லை. அதுக்காக நீ அழாதங்கோன்றதுக்காக சொல்ற. இதுக்கு அம்பாரி போகோ அபிமுகே ஸ்லாக்யா சூராணாம் வத ஈப்சிதா, சூராணாம் வத ஈப்சிதான்னு சொன்ன. வாஸ்தவம் அவனுக்கு ஜெயிச்சிருந்தோம், அவனுக்கு எதிரியினால நல்ல வீரனால அடிபட்டு போறதுன்றது இவனுக்கு நல்லது வாஸ்தவம். எங்களுக்கு எல்லாம் அதனால கஷ்டம் இல்லாத இருக்காதுன்னா, எங்களுக்கு எல்லாம் மனசுக்கு ரொம்ப சிரமமா தானே இருக்கு. இப்படி இருக்கச்சே இது சொன்னா இது என்ன வேதாந்தம் பேசுற மாதிரிதானே இருந்துட்டு இருக்கு, இதனால எனக்கு என்ன வந்துடுத்து என்ன, அத வேதாந்தத்தை தான் இவன் பேசுறான். பூதானாம் இக சம்வாசா பிரபாயம் இவ சூரதே தெய்வே நைக்கத்திர நேதானாம் உன்னேதானாம் சுகர்மபி. இந்த சரீரத்தோட இந்த லோகத்துல வாசம் பண்றதுன்றது இருக்க, இந்த ஜீவன் இது ஒரு பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்கு வர்றதுக்கோசரம் நிக்கிற மாதிரிதானா. அது பிரபான்ற வார்த்தை, பிரபாயாம் இவ சுவிரத்தேன்னு சொல்ற. பிரபான்னாக்க தண்ணீர் பந்தல். அந்த தண்ணீர் பந்தல்ல வெயி காலத்துல நம்ம தண்ணி நடந்து வரோம், தாகம் ஒட்டிக்கிறது. அந்த தண்ணீர் பந்தல்ல ஒரு பல்லால தீர்த்தம் வச்சிருப்பா, அந்த தீர்த்தத்தை சாப்பிடுறோம். சாப்பிட்டாச்சுன்னா அங்கேயே இருக்க போறோம்னா நாம பாட்டுக்கு போயிட்டு இருக்க போறோம். அந்த மாதிரிதான் இந்த சரீரம் இருந்துட்டு இருக்க. இது ஏதோ இன்னும் ஒரு தேகத்தை ஆசிரியக்கிறது, கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு தேகத்தை ஆசிரியக்கிறது, இப்படியே போயிட்டு இருக்க போறது. இத போய் என்ன, இதுக்காக என்னத்துக்காக விசாரம் பண்ணும் என்ன சொல்லி சொன்ன. அது சேத்தனம், இது அச்சேத்தனம். இப்ப போயிட்டுது அச்சேத்தனம், சரீரம் போயிடுது என்ன சொன்ன. தேவே நை கத்திரனே தானாம் உன்னை தானாம் சுகர்மபி. அவளுடைய புண்ணிய கர்மா பாப கர்மாவனால அவ ஏதேதோ ஒரு பிரகாரமாக வந்திருக்கா. அப்படி இருக்கச்சு ஒரு தேவனாவத்தம் வரா, மனுஷனாவத்தம் வரா, ராட்சசனாவத்தம் வரா. இதுக்கோசரம் இந்த சரீரம்ன்றது அந்த தண்ணீர் பந்தல் மாதிரிதான் இது. சார், ஆனா இருந்துட்டு போக வேண்டியதுதான். அதுக்காக நம்ம விசாரப்படலாமா? ஒண்ணு, நித்யாத்மாவியா சுத்தா சர்வகா சர்வவித் பரஹா தத்தே சாவாத்மனோலிங்கம் மாயையா விசர்ஜன் குணானே. இந்த ஆத்மா இருந்துட்டு இருக்க, இது நிச்சயம். ஆத்மா அழியல. இந்த ஆத்மா இப்ப எங்கோ ஹிரண்யாட்சம் போயிட்டான்னு நினைக்காத. ஹிரண்யாட்சனுடைய சரீரம் தான் போயிட்டு அந்த ஆத்மா இருந்துட்டு இருக்கு. நித்யா ஆத்மா அவ்யயா சுத்தா சர்வகாம். இந்த சரீரத்துக்குள்ள எல்லா இடத்துலயும் ஆத்மா இருக்குன்னா, ஆத்மா அணுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் போய் ஆத்மா இருக்குமான்னா இருக்காதே. அந்த தர்மபூத ஞானத்தினால ஆத்மா எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்குன்னு அர்த்தம். சர்வவித் பரஹா தத்தே தா ஆத்மனோலிங்கம் மாயையா விசர்ஜன் குணன்னே. தேவோகம் அகம் தேவஹா அகம் மனுஷா அப்படின்னு எல்லாம் சொல்றது இது மொத்தம் மாய. யாரு தேவ சரீரமோ அல்லது மனுஷ சரீரமோ இல்ல பெரிய சரீரமோ பிராணி சரீரமோ எந்த சரீரமோ ஏதோ ஒரு கால விசேஷத்துல ஏற்படுறது, நம்ம புண்ணிய பாப அனுகுணமாக வர்றது அவ்வளவுதானே தவிர அது எதுவுமே நிரந்தரம் இல்ல. எப்படின்னு சொல்ற, இல்ல இல்ல எல்லாம் நிரந்தர மாதிரிதான் இருக்கு. நாம இப்படி சொன்னோம்னாக்க, இப்ப நம்ம சரீரத்தோட நாம இருந்துட்டு இருக்கோம், நாம இருக்கிற வரைக்கும் நாம நிரந்தரம் தான் நாம நினைச்சுக்கிறோம். இது போய் இல்லைன்னு சொல்ல முடியும்னா வாஸ்தவம் தான்டாப்பா. இப்ப என்ன ஆகும்னா, மரம் இருந்துட்டு இருக்கு, ஜலம் இருக்கு, மரத்து நிழல் வந்து ஜலத்துல அடிக்கிறது, அடிக்கச்சே அந்த மரம் ஜலம் அசையாது, ஜலம் அசையச்சே மரத்து நிழலும் அசையாது, மரமும் அசைற மாதிரி இருந்துட்டு இருக்கு. வசதாக மரம் அசையறதுன்னா அசையலையே. அந்த மாதிரிதான் நமக்கா ஏற்படுற ஒரு பிரமம் இது. ஆகையால ஏவங்குணே பிராமியமானே மனசியவிகலஹா புமானே யாதி தத் சாம்யதாம் பத்ரே ஹலிங்கோ லிங்கவானிவன். இப்படி ஒரு விவேகத்தோட இருந்தான்னாக்கா, ஆத்மோஷயத்துல இது இருந்தான்னாக்கா, அவன் இந்த சம்சாரத்தை விட்டு போகிறான். சம்பவச்ச விநாசச்ச சோகச்ச விவித ஸ்மிருதாஹ அவிவேகச்ச சிந்தாச்ச விவேகா ஸ்மிருதிரேவச. உற்பத்தி சம்பவம்னா உற்பத்தி, உற்பத்தி விநாசம் இதெல்லாம் வந்து இருக்க. ஒவ்வொரு வஸ்துக்கு வஸ்து மாறுபடும். அந்த மாதிரி வரச்சே உற்பத்தின்னு சொல்லச்சு. ஜீவனுக்கு ஜீவன் நிச்சயமா இருக்கிறது தான். அத உற்பத்தின்னு சொல்றது எதை கொண்டு சொல்றோம்னா, அந்த மனுஷ சரீரத்தையோ தேவ சரீரத்தோடையோ அதுக்கு ஒரு சம்பந்தம் ஏற்படுச்சு, அவனுக்கு பிறப்புன்னு நாம சொல்லி சொல்றோம். சம்பவச்ச விநாசச்ச, அந்த தேவ சரீரம் மனுஷ சரீரம் போயிடுத்துனாக்க அவனுக்கு மிருதி நாசம்னு சொல்லி சொல்றோம். ஆனா ஆத்மா எங்கேயும் போல, ஆத்மா அங்கேதான் இருந்துட்டு இருக்கு. சோகஸ்ட விவித ஸ்மிருதாக, சோகஸ்ட விவித ஸ்மிருதா. சோகம்ன்றதும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்துட்டு இருக்கு. அந்த சோகம்ன்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சோகம் கிடையாது. ஆகையால இதெல்லாம் வந்து நாம தெரிஞ்சுக்கணும். அவிவேகஸ்த சிந்தாச்ச விவேகா ஸ்மிருதிரேவச. விவேகம் அவிவேகம் விவேகம் இல்லாமை, அதனால நாம மனசுக்கு கஷ்டத்தை நாம கஷ்டப்பட்டுக்கிறோம், நம்மளும் நம்மள சிரமப்படுத்திக்கிறோம். அதனாலதான் சிந்தா எல்லாம் ஏற்படுறது. விவேகம் இருந்துட்டோம்னாக்க நல்ல ஒரு எண்ணம் ஏற்படும். ஆகையால நம்ம எல்லாருக்கும் விவேகம் வேணும். நீங்க கஷ்டப்படாதுங்கன்னு சொல்லி சொல்ற. அதுக்கு இது இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு வேதாந்தத்தை உபதேசம் பண்ணமானாக்க அத கேட்டுட்டு இருப்பாளன்னா, அதுக்கு இன்னொரு ஒரு இத்திஹாசத்தை ஒரு விற்த்தாந்தத்தை சொல்லி சொல்ற. யாரு ஹிரண்யகசிப்பு ராட்சசன், அவன் சொல்றான், உஷி நரேஷ்வபூத்ராஜா சுயஜ்ஞ இதி விஸ்ருதா சபத்னைர் நிர்ஹதோ யுத்தே ஜ்ஞாதய சமுபாசத. உசீனர்னு ஒரு ராஜ்யம், அந்த ராஜ்யத்துல சுயஜன்னு ஒரு ராஜா இருந்தார். அவர் நல்ல தார்மீகனாக, நல்ல எல்லா பிரஜைகளால் எல்லாம் பூஜிக்கப்பட்டவனாக அப்படி இருந்தான். அவனுக்கும் எதிரி இருந்துருக்க, எதிரினால யுத்தத்துல அடிபட்டு இறந்து போயிட்டான். கீழே பார்த்தோம்னாக்க அப்படியே சயானம் அதுருகாவிலம் அப்படியே ரத்த வெள்ளத்துல அப்படியே விழுந்து கிடக்குறான். அப்படியே தலையெல்லாம் விரிஞ்சு போயிருக்கு. அவன் கண்ணெல்லாம் அப்படியே நேர்குத்தல் குத்தி எடுத்துட்டு, ஆகையால எங்க பார்த்தோம் உடம்பெல்லாம் புழுதி அடைஞ்சிருக்கு. இப்படிப்பட்டவன பாக்குறான். யாரு அந்த உசேனருடைய மனைவிகள் வர? இது விதினா ததாங்கிருதம் பதிம் மகிஷியகா பிரசனிச்சுதுகிதாகன. அவனுடைய மனைவிமார்கள்லாம் வந்து பார்த்து யுத்தபூமியில வந்து அழகா அகதாத்மநாதேதி கரு கரோருரோ கரோருரோ மிருஜம் திக்ரந்தியோ மோ தத்வதயோரு பாபதன். அவன் வயசுலயும் அடிச்சுண்டு அந்த அந்த ராஜா சுயஜ்ஞனுடைய கால விழுந்துட்டு ஓன்னு அழறானா. அவன் தயா கிருத ஜேன வயம் மகிபதே கதம் வினா சாம சுகிருத்தமேனதே தத்ரானுயானம் தவ வீர பாதயோ சுஷ்ரூஷதி நாம் திசையத்ரயாஸ்யசி. அப்பா உனக்கு எப்படிதான் உனக்கு மனசு வந்ததோ தெரியலையே, உன்னாலதானே நாங்கள்லாம் ரட்சிக்கப்படுகிறவராக இருக்க, எங்களெல்லாம் விட்டுட்டு நீ போயிட்டியே. வயம் மகிபதே கதம் வினா சாம சுகிருத்தமேனதே. நீ இல்லாத நாங்கெல்லாம் எப்படிப்பா இருக்க முடியும், நீ எங்க போனியோ அங்க என்னையும் அழைச்சிட்டு போயிருக்கூடாதா? இப்படி எல்லாம் அவன் வந்து அழறானா. இத்தனை பேர் அழறத பார்த்த உடனே யமன் தான் பிரேத பந்து, அவன் தான் இந்த சரீரத்திலிருந்து ஆத்மா வெளிக்கிளம்புறதுக்கு காரணமாக இருந்திருக்கிறவன். அந்த யமனே ஒரு பாலகனாக ஒரு குழந்தையாக அந்த இடத்துல இவெல்லாம் அழுதுன்னு இருக்கச்சு. இந்த மகிழ்ச்சிகள் அவரோடு சேர்ந்த ஞாத்திகள் எல்லாரும் அழுதுன்னு இருக்கச்சு. அங்க வந்து பாக்குறானா, பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்லி சொல்றானா, அஹோ அமீஷாம் வயசாதிகானாம் விபஷ்யதாம் லோக விதி விமோகா எத்ராங்கதா தத்ரகதம் மனுஷ்யம் ஸ்வயம் சுதர்மா அபி சோசந்தியபார்த்தம். எங்கேந்து வந்தானோ அங்கேந்து போயிருக்கான். இதுல என்ன ஆயிரத்துக்கு என்ன வேண்டி கிடைக்கிறது? எல்லா வஸ்துக்களுமே எதுல இருந்து உண்டாச்சோ அதுலதான் லயத்தை அடையிறது. மண்ணில இருந்து உண்டானது ஒரு குடம், அது என்ன ஆக போறது? உடஞ்சு போச்சுன்னா மண்ணாதான் ஆக போறது. தங்கமா இருக்கிறது வளையல்ல மூக்கத்தின்னு எத்தனையோ பண்ணிக்கிறோம், அது எல்லாம் போச்சுன்னாக்கா தன் தங்கமா தான் நிக்க போறது. அந்த மாதிரி இந்த சரீரமும் எங்கேந்து வந்தோ அங்க போக போறது. இதுக்கு என்னதுக்கு போய் இவெல்லாம் இப்படி அழுதுன் இருக்காளு? அஹோ வயம் தன்யதமா யதத்ர தியக்தா பிதிருப்யாம் ந விசிந்தயாமஹ அபக்ஷமாணா அபலா விருகாதிபி சரட்சிதா ரக்ஷதி யோகி கர்ப்பே. அப்பா நம்மள ரட்சிக்கிறவன் யாருன்னு இவ புரிஞ்சுக்காத இப்படி இவன்தான் ரட்சகன்னு சொல்லிட்டு அழுதுன் இருக்காள். இது என்னதுன்னு தெரியலையே, இன்னைக்கு சொல்ற ஒன்னும் சாப்பிட மாட்டேன் இது பண்ண மாட்டேன்னு இந்த இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்காள். இவளுக்கு தெரியல நாம கர்ப்பத்துல இருக்கச்சே யார் நம்மள ரட்சணம் பண்ணா? இவா ரட்சணம் பண்ணாளன்னா பெருமாள் தான் ரட்சணம் பண்ணு, அத நினைக்க மாட்டேன்றாள். அந்த மாதிரி நாம இருக்க செய்யும் அவர் ரட்சணம் பண்ண போறே, அத புரிஞ்சுக்காத நெடுவாந்தரத்துல இருந்துட்டு இவன் எனக்கு ரட்சகனாக இருந்தான் இவன் போயிட்டா நான் எப்படி இருக்கிறதுன்னு எல்லாம் அழறாள. இது என்னதுன்னு தெரியலையே அப்படின்னு. ஏச்சயேஷதி அவலும் பதேஜய தசாபலாக கிரீடனமாஹுரீஷிது சராச்சரம் நிகிரசங்கிரகே பிரபு. என்ன அற்புதமான வார்த்தைகள் இது! இரண்யகசிப்பு வாக்குனால வந்துடுத்து இதுவே பெரிய ஒரு வேதாந்தம் ஆயிடும். அப்ப சொல்லி சொல்றேன், இது யமனுடைய வார்த்தை, இது யமன் அந்த பாலனாக இருந்து சொல்றான்னு கிரண்யகசிப்பு இத சொல்லி சொல்றான். அப்ப சொல்ல யமன் சொல்ற வார்த்தை, எச்சேச்சையா ஈசகா, பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினால எல்லா வஸ்துக்களையும் சிருஷ்டி பண்றேன், அவர் தான் ரட்சணம் பண்ற. அவர் எந்த கர்மானுகுணமாக எத்தனை காலம் இதை வச்சு வைக்கணுமோ அத்தனை காலம் வச்சு வைக்கிறேன், அப்புறமா அதை லயத்தை அடையும்படியாக பண்றேன். இத நிகிரகம் பண்றதோ சங்கிரகம் பண்றதோ எல்லாம் பெருமாள் பண்ற காரியம், ஈஸ்வரன் பண்ற காரியம், இவா என்னத்துக்கு இப்படி நினைச்சுக்கிறான்னு தெரியலையே அப்படின்னா, பதிச்சுதம் திஷ்டதி திஷ்ட ரக்ஷிதம் கிரகே ஸ்திதம் தத்விஹதம் வினஷ்யதி ஜீவத்யநாதோபி ததீக்ஷிதோ ஜன்வனே கிரகே பிகுப்தோஸ்ய ஹதோ ந ஜீவதி. என்ன ஒரு அழகான வார்த்தைய மகர்ஷி சொல்றாரு பாருங்க, உபதேசம் பண்றாரு பாருங்க. அவருடைய வாக்குல இருந்து வரதுதானே இது, யமனுடைய வார்த்தைன்னா கூட மகர்ஷி தானே சொல்றாரு. இதுக்கு நாம ஒரு உயர்ந்த வஸ்து, நம்மளுடைய வஸ்து பெரிய ரூபா இல்ல வைரத்தோட இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்களேன், அந்த வஸ்து, அந்த வஸ்துவை நாம அணிந்துட்டு வரோம், நாம எடுத்துட்டு வரோம், எடுத்துட்டு வரச்சே வழியில எங்கேயோ வரும், வரச்சே கீழே விழுந்துடுது. விழுந்த பிற்பாடு ஐயோ அந்த வஸ்துவை காணுமேனு ஆத்துல வந்து பாக்குறோம், வஸ்துவை காணும், அங்கேருந்து கிளம்பச்சேதான் இருந்தது, இப்ப வரச்சே இல்லாத போயிட்டு வழியிலதான் எங்கேயோ விழுந்திருக்கணும்னுட்டு நாம என்ன பண்றோம், போய் தேடிட்டு போறோம். தேடிட்டு போனோம்னா இன்டாக்டா நம்ம எப்படி வச்சிருந்தோமோ அப்படியே கீழே விழுந்து கிடக்கிறது, அதை யாரும் தொடல ஒன்னும் பண்ணல, அப்படியே அதை எடுத்து வந்துடுறோம். நாம பதிச்சுதம் திஷ்டதி திஷ்ட ரக்ஷிதம், அதை யார் ரக்ஷணம் பண்றா, அந்த ஈஸ்வரன் தான் ரக்ஷணம் பண்ணி கொடுக்கிறார். பதிச்சுதம் திஷ்டதி திஷ்ட ரக்ஷிதம் கிரகே ஸ்திதம் தத்விஹதம் வினஷ்யதி. ஆத்துல பீரோல லாக்கர் வச்சு, லாக்கருக்கு ஒரு போட்டு, பீரோக்கு ஒரு போட்டு, அந்த ரூமுக்கு ஒரு போட்டு, வாசலுக்கு ஒரு போட்டு, கேட்டுக்கு ஒரு போட்டு, இத்தனை பூட்டு போட்டுட்டு போறோம் நாம. நாம ரக்ஷணம் பண்றதா நினைச்சுட்டு நாம வந்து பார்த்தோம்னாக்கா அத்தனை போட்டையும் உடைச்சு நம்ம வஸ்துவை எடுத்துட்டு போயிடுறோம். அப்போ ஒண்ணுமே இல்லாத வழியில போட்ட வஸ்து பத்திரமா இருக்குன்றிருக்கு, இத்தனை போட்டு போட்டு போட்ட வஸ்து இருக்க அது களவு போயிட்டு இருக்கு. அப்ப யார் ரட்சகன், யார் அது எல்லாத்தையும் ரட்சணம் பண்றவா, இத்தனை போட்டு போடச்சே நாம ரட்சணம் பண்றதா நினைச்சுட்டு இத்தனை போட்டு போட்டுட்டு போறோம். அப்போ நாம இழந்துடுறோம், பெருமாள் ரட்சணம் பண்றேன் நமக்கு கிடைக்கிறது. ஜீவத்யநாதோபி ததீக்ஷிதோவனே, ஜீவத்யநாதோபி ததீக்ஷிதோவனே கிரகேபி குப்தோஸ்ய ஹதோ ந ஜீவதி. ஒரு காட்டுல அநாதனாக இருந்தாலும் கூட அவனும் ரட்சிக்கப்படுகிறான். வீட்டுல எல்லாருமே இருந்துட்டே இருக்கச்சே கூட மரணம் அடையிறதுன்றது இருந்துருக்கு. இப்படி இருக்கச்சே இத புரிஞ்சிக்காத இவெல்லாம் பண்ணிட்டு இருக்கானேன்னு அர்த்தம். நாத்மா பிரகிருத்தபிஸ்திதோணைரன்யதமோ நிபத்யதே இதம் சரீரம் புருடஸ்ய மோஹஜம் யதா பிருதக் பௌதிகமீயதே க்ருஹம் யதௌதகைஹி பார்த்திவ தைஜசயஜ்ஜனஃ காலேன ஜாதோ விக்ருதோ வினஷ்யதி. இந்த சரீரம் இருந்திருக்க புருஷனுடைய மோகத்தினால தான் தான் தான் சொல்லிக்கிறான். வஸ்துதா அது இல்ல, இவன் வேற, அந்த சரீரம் வேற, ஆத்மா வேறதான். நாம கொஞ்ச நாளைக்கு இந்த ஆத்துல இருக்கோம், இந்த ஆத்துல இருக்கிட்டு இந்த ஆத்துல ஒரு அபிமானத்தோட இருந்துட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஒரு ஆத்துக்கு போறோம், அந்த ஆத்துல இருக்கிட்டு அந்த ஆத்துல அபிமானத்தோட இருந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரிதான் இந்த ஆத்மாவும் எந்த சரீரத்துல இருந்துருக்கு, அப்புறமா ஒரு கால விசேஷத்துக்கு அப்புறமா இன்னொரு சரீரத்தை அடையிறது. ஆகையால இதெல்லாம் வந்து ஒன்றும் புரிஞ்சுக்காத ஒரு விஷயமா இருக்கு. ஒரு நெருப்பு இருக்கு, எல்லா மரத்துலயும் நெருப்பு இருக்கு, அது எங்க இருக்குன்னு தெரியல. ஆனா நெருப்புல கட்டையில தெருப்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரிதான் இந்த சரீரத்துல ஆத்மா இருந்துட்டு இருக்கு, அதை புரிஞ்சுக்காத இருந்துட்டு இருக்காளு இவ சொல்லி சொல்ற. இந்த யமன் வந்து குழந்தையா இருந்துட்டு இப்படி சுயஜ்ஞோ நன்மயம் சேதே மூடா யமனு சோஜதா யோனு பக்தேஹ சனதிருஷ்யேத கரிஹிசித்து. பாருங்களா ஆயிருங்கள, இந்த சுயஜ்ஞன், இந்த சுயஜ்ஞனுடைய சரீரமே சுயஜ்ஞனா இல்ல ஆத்மாவா? சரீரமே சொன்னா அது இங்கதான் கிடக்கிறது, அது எங்கேயும் போல. அந்த சரீரத்தை நீ என்ன பண்ணுமோ நீ பண்ணிக்கோ, அது என்ன பேசறதா உன்னோட எதனா பண்றத? ஒன்னும் பண்ணல. அப்போ ஆத்மா தான் சுயஜ்ஞன்னா ஆத்மா எங்கேயும் போல, அது பத்திரமா தான் இருக்கு, ஆத்மா அழிஞ்சு போல. அதுக்கோசரம் என்னத்துக்கு ஆயிருங்கோ இப்படி பண்றது, நன்னாவே இல்லையே நீங்க பண்றது அப்படின்னு சொல்ல. அத நித்தியம் அநித்தியம் வா நோக சோசனேக சோசந்தி தத்விதா நான்யதே சக்கியதே கர்த்தும் சுபாவா சோசதாம் இதி. இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்கோ, அத நித்தியம் அநித்தியம் வா நேக சோசந்தி தத்விதா. இந்த நித்தியம் அநித்தியம்ன்றதெல்லாம் பார்த்து இதுக்கோசரம் இதை தெரிஞ்சின்ற வாழா இருந்திருக்கவா, இதுக்காக யாருமே துக்கப்படுறது கிடையாது. ஆகையால நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது, நம்மளால பண்ண முடிய கொஞ்ச காரியத்துக்கு வேணா நம்ம எதனா பண்ணலாம். நம்மளுடைய கைக்கு மீறின ஒரு விஷயத்துல போய் நாம என்ன பண்ண முடியும்? இப்படி நீங்க எல்லாம் அழுதுட்டு இருக்கிறது, நமக்கு எல்லாம் ரட்சகனாக இருந்துட்டு இருக்க ஈஸ்வரன் ஒருத்தன்டா, அதை தெரிஞ்சுக்காத யாரோ இவனை ரட்சகன் அவனை ரட்சகன் எல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களப்பா, நன்னாவே இல்லையே என்ன சொல்லி சொன்ன. அதுக்கு அந்த யவன் குழந்தையா வந்து இன்னொரு ஒரு கதைய சொல்றதா, அதுதான் இன்னும் சுவாரஸ்யமாக இருந்துருக்கு. ஒரு காட்டுல ஒரு வேடுவன் இருந்தானா, அந்த பட்சிகளுக்கெல்லாம் அவன் தான் மிருத்யு. ஏன்னா வேடுவனா இருக்கும், பட்சிகளை தானே இது பண்ண போறான். அவன் எப்படி வந்துட்டு இருக்கானா, அந்த கொலுங்க பட்சி ரெண்டு பட்சிகள், அதாவது ஆண் பட்சி பெண் பட்சி ரெண்டு பட்சி, குலிங்கம்ன்றது ஒரு ஒரு விதமான பட்சி. அந்த பட்சி அது ரெண்டும் இருந்துருக்கான். அவன் பெரிய வலை விரிச்சிருக்கான். அதுல போய் அந்த பெண் பட்சி உயிர்த்து அந்த வலையில போய் ஏமாந்து போய் அதுல காலை வச்சிருக்கு, காலை வச்சிருந்தா வலையில மாட்டின் இருக்கும். இத்த ஆண் பட்சி பார்த்துட்டே இருந்துருக்கு. தயோ குலிங்கி சாசானுத்தகேன பிரலோபிதா என்ன பண்ணித்தான், ஐயோ இப்படி மாட்டின்ட்டாளே தம் மனைவி தன் மனைவி அப்படின்னு ரொம்ப ரொம்ப கஷ்டத்தோட அழுதுதான் பாவம். அதுக்கு ஸ்னேகாத கல்பா கிருபணா கிருபணம் பரியதேவியது, ஐயோ இந்த தேவதைகளுக்கு ஒரு மனசே கிடையாதா, இப்படி நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்திருந்தோம், நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம், எங்களை போய் இப்படி பிரிச்சு விட்டேன் என்ன, தேவதையெல்லாம் நிந்த பண்ண ஆரம்பிச்சுதான். காமம் நைதுமாம் தேவா கிமர்தேன் ஆத்மனோகிமே. கணவன் மனைவிகள்ல சொல்லச்சே மனைவின்றவ பாதி, கணவன்ல பாதி, அப்ப பாதி போயாச்சுன்னா இன்னும் பாதி நான் இருந்து என்ன பிரயோஜனம், என்னையும் சேர்த்து எத்தும் போயிட்டோமே. தீரேன ஜீவதா துக்கமனேன விதுராயுஷா, மனைவி போயாச்சுனாக்கா இவன் பிராணம் பார்த்து போனவனா ஆயிடுறான். இப்படி தீனனாக நான் ஜீவிச்சு என்ன பிரயோஜனம் என்ன சொல்லி சொல்ற, இப்படி எல்லாம் சொல்லச்சே. சின்ன சின்ன குஞ்சுகள், இந்த குலிங்க பட்சியினுடைய குஞ்சுகள், இதுகள் எல்லாம் அந்த மரத்துல இருக்கிற கூட்டுல உட்காந்துருக்கு, கயன்னு கத்தின் இருக்குது. பாவம் அம்மா வந்து தனக்கு ஆகாரம் வாழ்க்கையில ஊட்டி விட போறான்னு இத்தனை சின்ன சின்ன குஞ்சுகள்லாம் கத்தின் இருக்குது. அப்படி இருக்கச்சே எண்ணையும் விட்டுட்டு அந்த குஞ்சுகளையும் விட்டுட்டு இந்த தேவன் தெய்வம் வந்து இவளை இப்படி பிரிச்சுட்டே அப்படின்னு சொல்ற மந்தபாகியா பிரதீட்சந்தே நேடே மே மாதரம் பிரஜாக கதம் த்வஜாத பட்சாஸ்திரான் மாதிரஹீனான் விபர்ணியகம் அஜாத பட்சம். இன்னும் சிறகே முளைக்கல, ரக்கையே முளைக்கல, மாதிரஹீன போயிடுச்சு, அதுக்கு அம்மா இல்லாத போயிடுச்சு. அத்த நான் எப்படி ரட்சணம் பண்ண போறேன்னு தெரியலையே. இப்படி இந்த குலிங்கம் இருக்க ஆண் பட்சி அழகம் விலபந்தமாராது பிரியோ வீரோ காதுரமஸ்ரு கண்டம் சயேவதம் சாகுனிக சரேண விவ்யாத கால பிரஹிதோ விலீனாம். இப்படி அது ரொம்ப துக்கத்தோட அழுதுன் இருக்குதான். அழுதுன் இருக்கச்சே அந்த வேடுவன் என்ன பண்ணிட்டான், இந்த பக்ஷி நன்னா உட்கானன் இருக்கிறத பார்த்த உடனே இதுக்காக வலையெல்லாம் ஒன்னும் விரிக்க வேணாம்னு சொல்லிட்டு அம்பால அடிச்சானா, அடிச்சானா அதுவும் அப்படியே அடிபட்டு அந்த ரத்தத்தோட அந்த வலையில வந்து விழுந்துருத்தான். ஆகையால இப்படி நீங்க இருக்கிறதும் ஏவம் யூயம் அபசியந்த ஆத்மா பாயம புத்தய நைனம் பிராப்ஸ்யத சோசந்த பதிம் வருஷசதைரபி. இப்ப உங்களுடைய ஸ்திதியும் அந்த மாதிரிதான் இருந்துருக்கு. 100 வருஷம் அழுதுந்தா கூட உங்களால உங்களுடைய கணவனை பெற முடியாது என்று யமன் அந்த குழந்தையா இருந்து யமன் உபதேசம் பண்றானா. இப்படி இந்த விருத்தாந்தத்தை ஹிரண்யகசிப்பு சொல்ற பால ஏவம் பிரவததி சர்வே விஸ்மித சேததோ மேனரே சர்வம் அனித்யம் மயசோஸ்திதம். குழந்தை இப்படி உபதேசம் பண்ண உடனே எல்லாரும் நினைச்சாலும் எல்லாமே அனிச்சந்தான், எல்லாம் வந்ததுன்னு சொல்லி சொன்ன. அதே மாதிரிதான் நாங்களும் ததசோஜதமா யூயம் பரம் சாத்மானமே ஆத்மா கப்பருவாத்ரீய பாரக்கேபவா ஸ்வபராகினிவேசேன வினா ஜானேன தேகினாம். அந்த ஹிரண்யகசிப்பு உபதேசம் பண்றான், யாரு நீங்களும் அதே நிலையில தான் இருந்துட்டு இருக்கோம், ஹிரண்யாட்சம் போயிட்டான் ஹிரண்யாட்சம் போயிட்டான்னு சொல்லி அழுதுட்டு இருக்கீங்களே, எவ்வளவு நாள் அழுதாலும் ஹிரண்யாட்சம் திரும்பி வரப்போறதில்ல. வந்து மாயூரிய மா சோசத்தை கஷ்டப்படாதுங்க. பரஞ்சாத்மம் காத்மா, யாருடைய ஆத்மா யாரால அழிக்கப்படுகிறது, இது ஒண்ணுமே கிடையாது. ஆகையால நீங்க எல்லாம் அழாதுங்கோ, நம்ம திருப்திக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம், நீ கஷ்டப்படாதுன்னு ஹிரண்யகசிப்பு உபதேசம் பண்றானா. இந்த உபதேசம் இருக்க எல்லாருக்கும் பொருந்தும். அந்த ஹிரண்யகசிப்பு வாக்குனால இந்த உபதேசம்ன்றதுனாலதான் கொஞ்சம் யோசனையா இருந்துருக்கு. இன்னைக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாருக்குமே எல்லாம் அனித்தியமானவை, அதுல போய் நாம ஒரு அதிகமான அபிமானத்தை எந்த வஸ்துவிலையும் வைக்கக்கூடாது என்பதை மகர்ஷி நமக்கு தெரிவிக்கிறார். இது எல்லாம் காலம், ஆகையால இதை எடுத்துட்டு போனோன்றதுதான் சத்தியமான விஷயம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹான்.